அன்பே அன்பே காதல் வருதே, சைரன் கூட சாங்கா வருதே, பின்னே ஹார்ட் வருது, அது கூட பீட்டும் வருது, யூப் லைட் போல பேச்சும் திக்கி வருது, ஒன்வேல பியூட்டி வருது, ரன்வேல ஸ்கூட்டி வருது, நோ என்ட்ரி போட்டு ஒரு ஹார்ட் ஸ்ட்ரிக்டா வருது. Let us discuss the problems faced by the youth of the nation. Just a friend in it Felti adipinga Ayyo, ayyayayayayo Kadal poyyo Therinje, adat thirumbitha pannura boys Ayyo Hey, look, uduvinga Light asiripinga Bannu kudupinga Kokki pottu da Kokki pottu da Tikka vachita Tikka vachita Taka pottu da Taka pottu da Sokki pottu da, sikka vachita Sokki tavikiran baby Sixth sense la sticker ottini Katti pottura lady Shoka pakura, neka pesura Teka kodukura baby Taka pottu da, kaka pudikira Confirm pannu ya baby பொறி பறக்குதே உன்னை தேடி பின்னால் வளரும் என்னது காலமே இத காக்கி சட்ட தெரி தெரிக்குதே உன் நேரி வந்து வெளுத்துட்டு